ஸ்ரீமான் வெங்கடநாதாச்சாரியேசரி வேதாந்தாரியவரியோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி யத்வாக்ருதி பர்யந்தாஸ்தி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் ஜான விஸ்ரான நபத்த தீட்சம் தயாநிதிம் தேஹபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேப்யஹ நம உக்தி மதீமஹே யதுக்தயஹ த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். குரத்தாழ்வானுடைய அதிமானுஷத்துவத்தில் கிருஷ்ணாவதார அனுபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 46வது ஸ்லோகத்துல ஆழ்வான் அனுபவிக்கிற கண்ணனை பார்க்க போகின்றோம். தன்யை ஸ்ருதம் ததிஹதாவகராச காலே கீதே நயேனிலாம்பூ பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதான் யுர்வீ கிருஷானு மருதம் பரசம்பராணி. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் வேணுகானம் பண்றது, ராசக்கிரீட, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இதுல ஈடுபடாதவா யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும். இங்க வேணுகானத்தை பத்தி போன ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதித்தார். வேணுக்கோண பிரணயினி துவை லோகநாத பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே பாவாஸ்ததா வனபுவஸ்குல கீதிருஷஸ்தே ஸ்வத்கீத சிக்த சிகதாசு வசுந்தராசு என்பதாக சொன்னார். ஸ்வத்கீத சிக்த சிகதாசு வசுந்தராசுன்னு அந்த கண்ணனுடைய ஒரு வேணு கானத்தினாலேயே அந்த அங்க இருக்கிற மணல்லாம் நனைஞ்சு போயிட்டோம். இப்படி ஆரண்ய பதார்த்தங்கள்லாம், காட்டுல இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கெல்லாம் கூட கண்ணனுடைய வேணுகானம் எப்படியெல்லாம் போக்யமாக இருந்தது என்பதை அருளி செய்தார். இப்ப ராசக்கிரீட பண்ணச்சு, அப்ப கானமும் உண்டு, வெறும் நர்த்தனம் மாத்திரம் இல்லை. எப்பப்பெல்லாம் நர்த்தனம் வருதோ அப்பெல்லாம் கானமும் சேர்ந்துதான் இருக்கும். கானம் இல்லாத வெறும் நர்த்தனம் இருக்கவே இருக்காது. தன்யை ஸ்ருதம் ததிக தாவக ராசகாலே, கண்ணனுடைய வேணுகானத்தை எல்லாரும் கேட்டாளா என்ன கேட்டா எல்லாரும் கேட்கலையா. யாரோ சில பேர் பாக்கியம் பண்ணினவாதான் கேட்டா, மீதி பேர்லாம் கேட்கல என்று சொல்ற. தாவக ராசகாலே தன்யைஹி ஸ்ருதம் கீதேன ஏனஹி சிலாஹ சலிலாம்பூமுஹு என்பதாக சொல்ற. ராசக்கிரீடன்னா என்னது ராசக்கிரீடன்றது விரும்ப சொல்லணும். அது சொல்லாத வெறுமையான ராசக்கிரீட ராசக்கிரீடன்னாக்கா என்ன? அங்கனா மங்கனா மந்தரே மாதவஹா மாதவம் மாதவம் சாந்தரேன் அங்கனா என்பதாக சொல்ற. கை கோத்துண்டு எல்லாரும் நர்த்தனம் பண்ற, அந்த கை கோத்துண்டு நர்த்தனம் பண்ணச்சே அங்கனா மங்கனா மந்தரே மாதவஹா, இந்த பக்கம் ஒரு கோபஸ்திரீ அந்த பக்கம் ஒரு கோபஸ்திரீ, அவ ரெண்டு பேருக்கு நடுவுல மாதவனா, மாதவோ மாதவ மாதவம் மாதவன் சாந்தரே நாங்கனா, இந்த பக்கம் ஒரு மாதவன் அந்த பக்கம் ஒரு மாதவன், அவன் ரெண்டு பேருக்கும் நடுவுல கண்ணனா. இப்போ கண்ணனுடைய கரஸ்பரசம் கோபிமார்கள் எல்லாருக்கும் ரெண்டு கையிலையும் ஏற்படுறது. ஒரு கையில தான் கண்ணன் கோத்துட்டு இருக்கான்னு இல்ல, ரெண்டு கையிலையும் கண்ணன் கோத்துக்கிறான். இந்த பக்கம் ஒரு கண்ணன் இருக்கான், அந்த பக்கம் ஒரு கண்ணன் இருக்கான். அந்த ரெண்டு கையிலையும் இந்த பக்கத்துல இருக்கிற கண்ணன் இந்த கைய கோத்துக்கிறான், அந்த பக்கத்துல இருக்கிற கண்ணன் அந்த கைய கோத்துக்கிறான். துவயோ துவயோ ரேகதயா சதாசம் மத்தியஸ்தோ மண்டலராசே கரத்வய ஸ்பர்ஷரசே ந காந்தா என்ன ஒரு சுவாரஸ்யம், ஒரு கைய கண்ணன் கோத்துண்டா, இன்னொரு கைய கண்ணன் கோத்துக்கலன்னாக்க இன்னொரு கைய வேற யாரோடையோ கோத்துட்டாலும் என்னமோ, அதனால தனக்கு வந்திருக்கிற ஒரு சந்தோஷத்துல இன்னும் யாரனா கூட பங்கு போட்டுக்கிறாளோ என்னமோன்னு ஒரு அசூயைக்கு காரணம் இருக்கான். ஆனா அந்த எண்ணமே இல்லையாம். ஏன்னா இந்த பக்கம் பாக்குறான் கண்ணன் கைய கோத்துட்டு இருக்கான், அந்த பக்கம் திரும்பி பாக்குறான் இந்த கையிலயும் அதே கண்ணன் தான் கோத்துட்டு இருக்கான். ரெண்டு கையிலயும் கண்ணனே கோத்துட்டு இருக்கிறதுனால துவயோ துவயோ ரேகதயா சதாசம். இது ஒரு மண்டலம், மண்டலம்னாக்க இப்படி சுத்தி வட்டமாக இருந்து இருக்கிறது. அந்த மண்டலாங்காரமான ராசன் ரத்தம் தாசாம் மத்தியே அது நடுவுல துவயோத்வயோகோ அங்கனயோகோ ஏகதையா ஸ்திதஹ கண்ணன் ஒத்தனாக இருந்துட்டு இருக்கானா. சரி, அந்த ஸ்திரீக்கள்லாம் கண்ணனுடைய கைய பிடிச்சுண்டு ஆடணும்னு ஆசைப்படுறாளாம். அதுக்காக கண்ணன் ரெண்டு கையும் அவளுக்கு கொடுக்கு. கரத்வய ஸ்பர்ஷரசேன, இந்த பக்கம் கண்ணனுடைய வலது கையை மாத்திரம் இல்ல, இடது கையும் பிடிச்சிருக்க, ரெண்டு கையும் பிடிச்சிருந்த இவர் நடுல ஆடிட்டு இருக்காரு. கரத்வய ஸ்பர்சரசேனு சொல்லி சொல்ற காந்தாஹ பிரத்யேகமானந்த. இப்ப எல்லா ஸ்திரீகளுக்கும் நடுவுல ரெண்டு பக்கத்திலயும் தானே பல ரூபமாக இருந்துட்டு அந்த மண்டலாகாரமாக அவர்களோடு இருந்து சுற்றி அந்த சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி ஆட்டம் இது ஆடுறா. அப்ப பார்த்தோம்னாக்க கண்ணன் எப்படி இருக்காருனாக்க, ஒரு பிரிய மேகங்கள் நடுவுல சுழல் காத்துல ஆட்டிருந்த சுழல் காத்து நடுவுல மாட்டின்ற மேகம் மாதிரி கண்ணன் சேவை சாய்க்கிறார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி இந்த ராஸ்தர் இப்ப இந்த ஆடச்சேயே நடுவுல ஒரு கண்ணனா இருந்து வேணுகானம் பண்றா. அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். இத்தனை 500,000 கோபியர்களுக்கு நடுவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய ரெண்டு பக்கத்திலையும் கண்ணன் இருந்துருக்க, அப்படி ரெண்டு பக்கத்திலையும் கண்ணன் இருந்துட்டு அவளோட நர்த்தனம் பண்ணிட்டு இருக்க, இது நடுவுல ஒரு கண்ணனா இருந்துட்டு வேணுகானம் பண்ணிட்டு நர்த்தனமும் பண்ணிட்டு இருக்கா அந்த கண்ணன். இதுதான் ராசக்கிரீடம். வடக்க எல்லாம் பார்த்தோம்னா கல்யாணங்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு நர்த்தனம் இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லுவான்னு தெரியல. நான் முன்ன எப்பயோ ஒரு முறை பாம்பேக்கு போயிருக்கிட்டே பார்த்துருக்கேன் நான். இந்த கல்யாணத்துல எல்லாரும் சுத்தி நின்றுண்டு அவ ஒவ்வொருத்தரும் நர்த்தனம் பண்ணுவா. நடுவுல ஒருத்த வந்து வாத்தியத்தை வச்சுட்டு ஒரு நாதஸ்வரம் மாதிரி சின்னதா ஒன்னு இருக்கும் ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தை ஓதிண்டு பக்கத்துலயே இன்னொருத்தன் வந்து மிருதங்கம் மாதிரி ஒரு வாத்திய விசேஷம், அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தனி விசேஷம். அந்த வாத்திய விசேஷத்தை இவன் ரெண்டு பேரும் பார்த்துப்பா, இவனை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா, இப்படி பண்ணுவா. அப்படிப்பட்ட வேணு கானத்தை தன்யைஹி ஸ்ருதம், இப்போ எல்லாராலும் அதை கேட்க முடியாது என்பதாக சொல்ற. உறவை ஆகிச்சியரோடு கோத்ததும் அழ்வார் பாசுரம். ஆழ்வார்கள்லாம் இந்த கண்ணனுடைய வேணு கானத்திலையும் ராசக்கிரீடையிலையும் ஈடுபட்டு அத மங்களாசாசனம் பண்றா. இப்படி ஆழ்வார் அந்த குறவை கூத்தாடின ஒரு சமயத்துல ஏன கீதேன கீதேன ஏனகி சிலா சலிலாம் பபூபுஹு என்பதாக சொன்னார். அந்த கண்ணனுடைய குழல் ஓசையினால அங்க இருக்கிற கல்லெல்லாம் கூட உருகி போயிடுதான். அந்த கடினமாக இருக்கிற பதார்த்தங்கள்லாம் கூட ஒரு நீர்பண்டமாக ஆயிடுச்சு, உருகி போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்பதாக சொல்றாங்க. நாராயணீயத்துல இந்த ராசக்கிரீடையில வேணுகானத்தை பத்தி சொல்ற, வேணுநாத கிருத தான தான கால கானராகதி யோஜனா லோபதீய மிருதுபானத தாளமேல மனோகரம் பாணி சங்கணித கங்கணஞ்ச மோரம் சலம்பித கரம்புஜம் ஸ்ரோணி பிம்பஜலதம்பரம் பஜத ராசகேடிரதடம்பரம். கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்துட்டுனாக்க துவைத்தம் அத்வைத்தம் விசேஷாத்வைத்தம்னு சொல்லி சொல்ற அந்த வேதாந்தம்லாம் பின்னாடி சொல்லிட வேண்டியதுதான். அந்த கண்ணன் தான் எல்லாருக்கும் மின்ன நிப்பேரம். வேணுநாத கிருத தான தான கல கானராகதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தாளமேளன மனோகரம். நடுவில் இருக்கிற கண்ணன் வேணுகானம் பண்றான், அதுக்கு ஒரு மானசமான ஒரு ஸ்வரங்கள் எல்லாம் கற்பிக்கணும். அது முதல்ல ஸ்வரத்தை இதெல்லாம் கானம் பண்றவாளுக்கு தான் தெரியும். சாதாரணமா அந்த பாடகியாக இருக்காள், காயக்காளா இருக்காள், அவளுக்கு ஒரு கீர்த்தனை பாடணும்னா முதல்ல ஆலாபனம் பண்ணணும், அப்புறமா அந்த கீர்த்தனையில வர சேது காரணம் இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வருவான். அதுல வரச்சு ஸ்வரகதி என்பதாக ஒண்ணு உண்டு. இந்த கீர்த்தனைக்கு இப்படி எல்லாம் ஸ்வரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இதை மானசமாகவே சொல்லி அவா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கலாம். இது வேணு கானம் இருந்துட்டு இருக்கு. இந்த கானத்தோட வேணுநாத கிருத, இந்த வேணுநாதத்தினால செய்யப்பட்ட அந்த பாட்டுக்கு அதுக்கு உண்டான மானச ஸ்வரங்களை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கானம், அற்புதமான ஒரு காதம். அதோட மாத்திரம் இல்ல, ராக கதி யோஜனா, இது வேணு கானத்துல வரைச்சு இது நவரசத்தையும் சொல்லிக்க, இது ராக மாளிகையில வேணு கானம் பண்றோம். ஒரே ஒரு ராகம் மாத்திரம் இல்ல, ராக மாளிகைன்னு சொல்றோம். அந்த மாதிரி அவர் வேணு கானம் பண்ணச்சே அந்த பல ராகங்களோடு சேர்ந்திருக்கிற ஒரு கதி அதுக்காக இருந்துட்டு இருக்கான். லோபனீய மிருது பாத மிருது பாத பாத கிருத தாள மேல மனோகரம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவ எல்லாரும் காலில் கொலுசு போட்டுருக்கா, மெட்டி போட்டுருக்கா, தண்டை போட்டுருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு கையில எப்படி நாம வந்து தாளம் போடுறோமோ அந்த காலாலையும் நர்த்தனம் பண்ணிட்டு ஜல் ஜல் ஜல்லுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த பதவிநியாசம் பண்ணணும். கால் வைக்கிறது வைக்கணும், அதனால அதுவே தாளமாயிட்டான். இப்படி இந்த தாளத்தோட அதி மனோகரமாயிட்டான் வேணுகானன்றது. பாணி சங்கணித கங்கணஞ்ச முகுரம் சலம்பித கரம்புஜம். கையில வளையல் போட்டுருக்கா இவா மொத்த பேரும். இந்த வளையல் போட்டுருந்தா இந்த வளையல்ல இருந்து ஒரு சப்திக்கிறது. அந்த பாணி சங்கணித கங்கணஞ்ச முகுரம் சலம்பித கரம்புஜம், இது என்ன பண்றா இவாள்லாம் கானம் பண்ணிண்டே பக்கத்துல கண்ணன் இருக்க அவரோட அவர் தோல்ல கைய போட்டுக்கிறானோ. இந்த தோல்ல கைய போட்டு கண்ணனோட இப்படி ரெண்டு கைய கோத்துண்டு ஆட வேண்டியது, தோல்ல கைய போட்டு ஆட வேண்டியது இப்படி பண்றாளாவ. இப்ப இந்த கைகளும் ஸ்ரோணி பிம்ப சலதம்பரம் இப்படி பண்ண இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நழுவ ஆரம்பிக்கிறது தான். இப்படி இந்த ராசக்கிரீடையின் போது இருக்கிற கோலாகலத்தை நாம அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்ற. இது பட்டத்ரியினுடைய ஒரு ராசக்கிரீடா அனுபவம். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே அந்த ராசக்கிரீடைய அற்புதமாக வர்ணனம் பண்ணிருக்க. கேசபாசத பிஞ்சிக விசதி சஞ்சலம் மகர குண்டலம் ஆரஜாலவன மாலிகா லலித மங்கராக கன சௌரபம் பீதசேலத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேடி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஹ கலயாமஹே ராசகேளி பரிபூஷிதம் தவ ரூபமீஷ கலயாமகே ராசக்ரீடையும் போது அண்ணா உன்னுடைய அத்தியுதமான ரூபம் இருந்திருக்க அந்த ரூபத்தையே நான் அடைந்து அதை உபாசனம் பண்றதுக்கு விரும்புகிறேன்னு சொன்ன. அப்படி என்ன ராசக்ரீடையும் போது கண்ணனுடைய திருமேனில என்ன விசேஷம் இருக்குன்னு ஏ ஈசான்னு சொல்ற அவன் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கான். கேசபாசத பிஞ்சிகா விததி சஞ்சலன் மகர குண்டலம் தலையில பார்த்தாக்க அந்த கேசபாசங்களுக்கு நடுவுல மயில் தோகைய சொருகின்றிருக்கிறான் அவ சஞ்சலன் மகர குண்டலம். இப்படியும் அப்படியே தலையை ஆட்டிண்டு வேணுகானம் பண்ற இப்படி தலையை ஆட்டிண்டு வேணுகானம் பண்ண காதுல மகர குண்டலம் போட்டுருக்கேர் அந்த குண்டலமும் ஆடுறதும் அதுதான் அற்புதமான ஒரு விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு அப்போ அனசூயா அத்ரி மகர்ஷியினுடைய பத்னி அனசூயா அவ இருக்கா ரொம்ப ரொம்ப விருத்த ரொம்ப வயசானவள் தலையெல்லாம் நரைச்சு போயிட்டு ஆனா தலை நிறைய முடியோட பெரிய முடிச்சு போட்டு இருக்காளாம். அவ காதுல குண்டலம் போட்டு ரெண்டு காதுலயும் குண்டலம் போட்டு இருக்கா. அது குண்டலத்தினுடைய பளு தாங்காத காது அப்படியே கீழே இறங்கிருக்குது. அவ சீதைய கைய பிடிச்சிண்டு அழிச்சுண்டு உள்ள போறாளாம். உள்ள போகச்சேயே தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு என்னமா சௌக்கியமா இருக்கியா என்ன சமாச்சாரம் நீ இப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கிய எப்படி வந்திருக்கன்றதெல்லாம் அத விசாரிச்சுட்டே போறாங்க. அந்த தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு விசாரிக்கச்சே அந்த காதுல இருக்கிற மகர குண்டலங்கள் ரெண்டும் அவன் போட்டு இருக்கிறது அது அப்படியே ஆடுறதுன்னு ராமாயணத்துல வால்மீகி சொல்ற. அந்த மாதிரி இங்க கண்ணன் இப்படியும் எப்படியும் தலையை சாச்சிட்டு வேணுகானம் பண்ணச்சே அவர் காதுல இருந்திருக்கிற மகர குண்டலங்கள்லாம் அப்படியே ஆடி ஜொலிக்கிறதா. அது லலிதம் முத்துமாலையும் வனமாலையும் கழுத்துல போட்டு இருக்கு. இப்படி அசஞ்சு அசஞ்சு பண்ணச்சு நர்த்தனமும் கூடவே பண்ணிட்டு இருக்கேன். வெறும் வேணு கானம் மாத்திரம் உட்காந்த இடத்துல வேணு கானம் பண்ணல, நர்த்தனம் பண்ணிண்டே வேணு கானம் பண்றேன். அந்த நர்த்தனம் பண்ணச்சு எல்லாம் அந்த மாலை இப்படியும் அப்படியும் அசையறதான் அங்கராங்க கன சௌரபம். உடம்புல நிறைய சந்தனம் பூசிட்டு கம கம கமான வாசனை அடிக்கிறதா. பீதேலத காஞ்சி காஞ்சிதம் கண்ணனுக்கே இருந்துட்டு இருக்கிற அத்தியாச்சரியமான பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கேராம். இதுதான் சுவாரஸ்யம். இதே கண்ணன் மதுரைக்கு போகச்சு சாதாரண ஒரு திருவாயிரபாடியில இருக்கிற சிறுவர்கள்லாம் என்ன மாதிரி ஒரு வஸ்திரங்கள் உடுத்திருப்பாரோ அந்த மாதிரி ஒரு துணியை தான் மூல கச்சத்தோட போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ரஜகனை பார்த்து அந்த சலவை தொழிலாளிய பார்த்து அங்க இருக்கிற ஒரு பீதாம்பரத்தை கூடுறான்னு கேக்குறே அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னா. ஆனா இந்த வேணுகானம் பண்ணச்சையும் இந்த கோபிமார்களோட இருந்துட்டு இத ராசக்ரீடைய அனுபவிக்க செய்யும் கண்ணன் திருமேனியில பீதாம்பரம் சாத்தின் இருக்கேனா. பீதசேல த்ருத காஞ்சி காஞ்சிதம் இப்படி பீதாம்பரம் சாத்தின் இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதையும் சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். அதை நாம பார்ப்போம் அடுத்தது. ஊதஞ்சதம் சுமணி நோபுரம் கால்ல செலம்பு தண்டை அது போட்டு இருக்கு. அதை போட்டு வா ஓச கேக்குறது. அது ராச கேலி பரிபூஷிதம் ஹிதவ ரூபம் கலயாமகே ராச கேலி பரிபூஷிதம் ராசக்ரீடைக்குன்னே அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற உம்முடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அலையாமகே நாங்கள்லாம் தியானம் பண்றோம்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்துல ஒரு பெரிய தர்மத்தை பத்தி பெரிய விசாரம் பண்ற இதே இடத்துல கண்ணன் குழல் கொண்டு ஊதின பொழுது கோபிமார்கள் திருவாயர்பாடியில் இருக்கிற ஆய்ச்சியர்கள்லாம் குழந்தைக்கு தண்ணியும் கொடுத்துருந்தவா குழந்தைய விட்டு ஓடி வந்துட்டா, சாதம் போட்டோம் பர்த்தாவுக்கு சாதம் போட்டிருந்தவா பர்த்தாவை விட்டு ஓடி வந்துட்டா, மாதா பிதாக்களுக்கு சுசுரூஷ பண்ணிருந்தவா அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டா, இப்படி எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டால இவ பண்ணதெல்லாம் நியாயமா? இப்ப தர்மரக்ஷணத்துக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கே, அப்படி இருக்கச்சு அவள் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு வந்திருக்காள், இது இது பிராமாணிக்கமா, இது ஏற்புடையதா, கண்ணன் பண்ணது சரியா என்று ஒரு கேள்வியை அவரே கேட்டுண்டு அவரே பதிலும் சொல்ற. இது என்ன பண்ணிருக்கேன்னா, அவருத்த சங்கோச்சமை வேந்து மன்யம் அகர்முகம் காமமிவாத்த வேணும் சமத்புதானாமிவராசிமேகம் கோபிகள்லாம் அந்த கண்ணனுடைய குழல் ஓசைய கேட்டு கண்ணனை வந்து ஒரு காமதேவன் மாதிரி நினைச்சுண்டு அவ எல்லாரும் ஓடி வராளாம், அனுபவிக்கிறவாளா இருந்துட்டு அவ மாத்திரம் நினைச்சுட்டு இருக்கா தங்களுக்கு பத்தின்னு நினைச்சுட்டு வராளாம்தான். ஆனா வஸ்துல என்ன நடந்தது என்று சொன்னாக்க, இந்த கோபிகளுக்கெல்லாம் கண்ணன் விஷயத்துல இப்படிப்பட்ட ஈடுபாடு வந்ததற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். சுரங்கனாபிஹி சமயே த்ருதாயாம் வேனைவ கோபாகிருதி பூமிகாயாம் அகர்மவஸ்ய விபோஸ்ததாசீதே அச்சாபல ஸ்பர்ஷன மாத்ர லீலா அகர்மவசிய என்பதாக பெரிய வார்த்தைய போட்ட, கர்மவசியாளாக இருந்திருக்கிறவாளுக்குதான் பெண்டிராலே வரக்கூடிய சுகத்தை சுகமாக பாவிக்கிறதுன்றது உண்டு. இவர் அகர்மவசிய கர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்க, இவருடைய அவதாரம் எல்லாமே சங்கல்பத்தினாலதான் அவதாரமே தவிர தன்னுடைய கர்மா தான் செய்த புண்ணிய பாபங்களுடைய பலனாக வந்த அவதாரம் இல்லை இது. ஆகையால இந்த பிற ஸ்திரீக்களோட கூட சேர்றதுன்றது இருக்க அகர்மவசியனாக இருந்திருக்கிற எம்பெருமான பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொச்சப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அவர் அவாப்த சமஸ்த காமன் தனக்காக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக செய்யற காரியம் எதுவுமே இல்லை. சுரங்கநாபிஹி சமயே த்ருதாயாம் தேனைவ கோபாங்கிருதி பூமிகாயாம் என்பதாக சொல்ற, தேவதா ஸ்திரீக்கள்லாம் ஒரு காலத்துல கண்ணனை அர்ச்சனை பண்ணாடும், எத்தனையோ சமயத்துல கண்ணனையே மனசார நினைச்சுட்டு கண்ணனுக்கு பூஜை பண்ண, அங்க தேவதாருன்னு சொல்லக்கூடிய கல்பவருஷத்துல இருக்கிற பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு கண்ணனை அர்ச்சனை பண்ண, அந்த கண்ணனுடைய ஸ்பர்சத்தை விரும்பினார். நாம எல்லாரும் கூட ஆசைப்படுறோம் பெருமாளை தொட்டு சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்மளால பெருமாளை தொட முடியறதா? வரத தவிலோ கையந்தி தன்யாகா மரதக பூதர மாதிரிகாயன்னு சொல்லி சொல்ற அந்த தேவ பெருமாளை தன்யா பசியந்தின்னு சீதா பிராட்டி சொன்ன மாதிரி யாரோ பாக்கியம் பண்ணவாதான் பெருமாளுடைய திருமேனி சுயம் திருமேனிய சேவிக்க முடியும். ரங்கநாதனுடைய சுயம் திருமேனியை நாம சேவிக்கணும்னு நினைச்சா சேவிக்க முடியுமான்னு நான் சேவிக்க முடியாது. அதுக்குன்னு அர்த்தகாலா பறந்திருந்தாதான் அவளாலதான் அந்த ரங்கநாதனுடைய திருமேனி தேவ பெருமாளுடைய திருமேனிய சேவிக்க முடியும். அவள்லாம் தான் தன்யாளாக இருந்திருக்க. இப்ப கண்ணனுக்கு பெருமாளை நினைச்சுண்டு தேவதா ஸ்திரீக்கள்லாம் பூஜை பண்றா, பூஜை பண்ணாலும் கூட அங்க சிலாமயமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் இருக்கேன், அர்த்தாரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தான் இருந்திருக்கேன். ஆனா சாட்சான் மன்மத மன்மதனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய பரிசத்தை ஆசைப்படுறானா, அதுக்காக பெருமாள் என்ன பண்றா, நீங்க எல்லாரும் போய் திருவாயூர் பாடியில கோபியர்களாக அவதாரம் பண்ணுங்க, நானும் கண்ணனாக அவதாரிக்க போறேன், அப்ப என்ன தொட்டு பார்க்கலாம், நீங்க என்னுடைய ஸ்பர்சத்தை உணர்ந்து என்ன தொட்டு தொட்டு நீங்க எல்லாரும் பேசலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன தொட்டுண்டு நீங்க மொத்த பேரும் நர்த்தனம் பண்ணலாம், ஆகையால அங்க போங்கன்னு சொல்லிட்டேறான். அகர்ம வஸ்ய விபோஸ்தாசீத் அச்சாபல ஸ்பர்சன மாத்திர லீலா, அச்சாபல ஸ்பர்சன மாத்திர லீலா. அந்த அச்சையினுடைய பலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் ஆசைப்படுவார். தேவகியும் வசுதேவரும் ஆசைப்பட்டான், கண்ணனை குறிச்சு பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணச்சே நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும்னா பெருமாள் மாதிரி குழந்தை வேற யாரும் இல்ல, அவரே குழந்தையா பிறந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசை. அந்த தேவதா ஸ்திரீகள் மொத்த பேரும் கண்ணனை தொட்டு தொட்டு பேசணும், தொட்டு தொட்டு கண்ணனை அனுபவிக்கணும், அந்த ஸ்பர்சத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா. இப்ப உங்க ஆசை இப்படிதான் பூர்த்தி ஆகணும், நீங்க மொத்த பேரும் கோபஸ்ரீயா போங்கன்னு சொல்லி சொல்லிட்டேனா. அதுல போய் அந்த ஸ்பர்சன் தான் இந்த இடத்துல இருக்கு. இதே ஆழ்வானே தேவ பெருமாள பத்தி சொல்ற, பரிமண்டித ராச மண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்தி ததாதம பிரஹர்ஷாது இவ புல்லம் ஹிக போலயோர் யுகம் தே. தேவபெருமாள் கண்ணம் மினுமினுன்னு பிரகாசிக்கிறது, திடீர்னு கண்ணத்துல மாத்திரம் இவ்வளவு பிரகாசம் அப்படின்னு. ஒரு சந்தோஷமோ துக்கமோ இருந்ததுன்னா அதை உடனே காண்பிக்கிறது முகம்தான், முகத்திலையும் கண்ணம் தான். கண்ணனுக்கு ஒரு பெரிய பெருமாளுக்கு கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கினான். கண்ணன் தான் தேவபெருமாள், தேவபெருமாள் தான் கண்ணன். அவர் நினைச்சிருந்தாரா, இப்படி யாருமே ஒன்னும் மனசுல நினைச்சுக்காத வெறுமெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது, எப்பவும் எதனா ஒன்னு பத்தி நினைச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான், இப்படி ஒருத்தருக்கு இவா ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்திருக்கிறது, மாதவம் மாதவன் சாந்தரே நாங்கனான்னு இவா ரெண்டு பேர் நடுவுல கோபஸ்ரீக்கள் நடுவுல தான் இருந்து குறவை கூத்து ஆடினத கண்ணன் நினைச்சு பாத்துக்கிறான், தேவபெருமாள் நினைச்சு பாத்துக்கிறான். அது ஒரு சந்தோஷமான ஒரு சன்னிவேசம். அதை நினைச்சு பார்த்துட்டு உடனேயே இப்போ ஒரு சந்தோஷம் வந்துடுதான், கண்ணத்துலதான் அப்படியே பூரிப்பு வந்துடுதான், மின்ன மின்ன மின்னு இருந்திருக்கான். ராசகாலே கீதேனிலாம் அந்த சமயத்துல கண்ணன் பண்ணின வேணு கானத்தினால எல்லாம் சலிலாம் பபூன்னர், அந்த திருடமான பதார்த்தங்கள்லாம் கூட உருகி போயிட்டு கல்லும் உருகி போற மாதிரி ஒரு கான விசேஷம் என்பதாக சொல்ற. பஞ்சபிஷ்கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதான் மருதம்பரதம்பராணி, பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி, பஞ்சபூதங்கள் அவைகளுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சுவாவங்கள், நெருப்பு சுடும், ஜலம் வந்து சீதமாக குளிர்ச்சியாக இருந்திருக்கும், இப்படி பிருத்திவிக்கு கந்தம் வாசனையோடு இருந்திருக்கிறது பிருத்திவிக்கு லட்சணம், இப்படி ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு சுவாவம் உண்டு. ஆனா இந்த வேணுகான சமயத்துல பார்த்தோம்னா எல்லாமே மாறி போயிட்டான். பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி பூதானி உர்வீ கிருஷானு மருதம்பர சம்பராணி. உர்வீ பூமி, கிருஷானு அக்னி, மருத்து வாயு, அம்பரம் ஆகாசம், ஜலம், அடுத்தது சம்பராணின்றது எல்லாமே தன்னுடைய சுபாவத்தை மாத்திட்டு இருக்கும். அண்ணன் வேணுகானம் பண்ண இருக்கே அங்க இருக்கிற நெருப்பெல்லாம் ஜில்லுன்னு போயிட்டான். தனக்கு ஏற்பட்ட சுபாவம் ஔஷ்ணியம் அதை போய் மாறி போய் ஜில்லுன்னு போயிட்டான். ஜலம்லாம் பார்த்தோம்னாக்க அப்படியே அந்த கண்ணன் இதை நினைச்சு நினைச்சு அதுக்கு அப்படியே ஔஷ்ணியம் வந்துட்டான் அதுக்கு. இதுதான் சாரத்தியமான ஒரு விஷயம். இதனுடைய ஜலத்தினுடைய குணம் அக்னிக்கு வந்துட்டு, அக்னியினுடைய குணம் ஜலத்துக்கு வந்துட்டான். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா, எல்லாம் அங்க இருக்கிற பஞ்ச பூதங்கள்லாம் வேணு கானத்தை கேட்டு இருக்கிறது தானா. இப்படி தன்னுடைய குணங்கள்லாம் மாறி போயிடுத்து. இப்ப ஏற்பட்ட ஒரு கானத்தை யார் கேக்குறன்னா, தன்னை ஸ்ருதம் அச்சேதன வஸ்துக்களை கூட மாத்தக்கூடியதாக இருந்திருக்கிற வேணு கானத்தை கேக்குறவர் தன்யாள். அவெல்லாம் யாரோ பாக்கியம் பண்ணினவா, புண்ணியசாலிகள், அவளால தான் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி தன்னீஸ்ருதம்னு ஆழ்வான் சாதிச்சதுக்கு தாத்பரியம் என்னன்னா, நான் அந்த சமயத்துல இருந்த அந்த வேணு கானத்தை கேட்காத போயிட்டனே நான் என்ன ஒரு குறப்படுறது. இப்போ இப்படிப்பட்ட பாக்கியம், நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலானேன்னு தேவகி புலம்புற புலம்பல், குலசேகரவர் பத்து பாசுரம் சாந்திக்கிற தேவகி புலம்பலை பத்தியே. இப்படி நந்தனுக்கு கண்ணனுடைய ஒரு கிரீட பால கிரீடைய ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனா எங்களுடைய தபஸ்னாலதான் கண்ணனே அவதாரம் பண்ணார், ஆனா வசுதேவருக்கு அந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்ற. அந்த மாதிரி எனக்கு அந்த பாக்கியம் இல்லாத போயிட்டு, ஆகையால யாரெல்லாம் அந்த வேணு கானத்தையும் ராசக்கிரீடையும் சேவிக்கிறதாக இருந்து அந்த கேட்க ராசக்கிரீடையும் போது பண்ணின வேணு கானத்தை கேட்கிற பாக்கியம் இருந்தாலோ, அவள்லாம் தான் நிஜமாவே தன்ய தன்யாள் என்பதாக சொல்ற. சலிலாம்பபூன்னு சொல்ற, சிலாகா சலிலாம்பபூன்னு, இந்த கல் கல்லெல்லாம் கூட உருகி போயிடுத்துன்னு சொல்லி சொல்ற. அந்த கல் கல்லுன்றது இந்த உருகி போறதுன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, அந்த கல்லையும் உருக்கக்கூடியதான கான விசேஷம் அந்த கண்ணனுடைய கானம் என்பதாக. இப்படி தன்யாளாக இருந்திருக்கிறவா அந்த வேணுகானத்தை கேட்டா, எனக்கு பாக்கியம் இல்லையேன்னு ஆழ்வான் புறப்படுறேன்னு சொல்லலாம். அத வேற மாதிரியாவும் இந்த இடத்துல சொல்லலாம். தன்யாளாக இருந்திருக்கிறவா அந்த வேணுகானத்தை கேட்டா, பெரியாழ்வார் மாதிரி தன்யாளாக இருந்திருக்கிறவா, அவளுக்கு அந்த சாட்சாத்காரம் ஏற்படுறது கண்ணனுடைய வேணுகானம், கண்ணன் வேணுகானம் பண்ணினது ராதக்கிரீட பண்ணினது இது எல்லாத்தினுடைய சாட்சாத்காரம் அவளுடைய தபோபலத்தினால, அவளுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினால அவளுக்கு இப்பவும் கிடைச்சிருக்கு. அவளுடைய சீசூக்திகளை சேவிக்கிறதுனால இப்படிப்பட்டதான ஒரு சன்னிவேசம் கிடைச்சதுன்றது தெரியறது, நாம்ளும் தன்னி தன்னாக ஆயிடுறோம் என்று சொல்லும்படியான ஒரு திரு. செம்பெரும் தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் என்னாள் குழலூத கேட்டவர்கள் இடருத்தன கேளீர். குழலூத கேட்டவர்கள் இடர் உற்றன கேளீர். அவளுக்கு வந்த தடங்களை பாருங்கோன்னு சொல்லி சொன்னார். அம்பரம் தெரியும் காந்தப்பரெல்லாம் அமுதகீத மலையால் சுருக்குண்டு நம்பரமென்று நகணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே. ஆகாசத்துல கானத்துக்காகவே சுத்தின்னு இருக்காளாம், அதான் கந்தர்வாள்னு பேரு. அந்த கந்தர்வா எல்லாரும் இந்த அமிர்த கீதத்தினுடைய அலையா போறது, இதுவே அவளுக்கு ஒரு வலையாக ஆயிட்டான். சுருக்குண்டுன்னு அந்த வலையில கட்டுப்பட்டு நம்பரம் என்று கானத்துக்காகவே ஏற்பட்டவா நாம தான் இத்தனை நாள் வரைக்கும் இருமாந்து இருந்தாளாம் இந்த கந்தர்வாள்லாம். இல்ல இல்ல, கானத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல, அதுக்குன்னு ஒரு கண்ணன் இருக்கான்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனர். கைய மடக்கிட்டு அவள்லாம் நின்றாலாம் சோர்ந்து போய். இப்படி அவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்திருக்கிறவா தேவதைகள் அப்சரசுகள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் கம்புருடர்கள் இப்படி எல்லாரும் அந்த கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டான்னு ஆழ்வார் நமக்கு சாதித்த ஆழ்வாருடைய சீசுத்திய கேட்கும் நாமும் உண்மையில தன்யர்கள் தான். ஆழ்வார்கள் சீசுக்தி மூலமாக கண்ணனுடைய ராசக்கிரீடையும் ராசக்கிரீடையும் போது குழல் கொண்டு ஊதினதையும் நாம கேட்போம்னாக்க நாமளும் தன்யால் தான் ஒரு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த ரீதியில தன்யைஸ்ருதம் ததிக தாவக ராச காலே கீதேன ஏனகி சிலா சலிலாம்ப பூமுகு பஞ்சாபி கிஞ்ச பரிவிரத்த குணானி பூதான் யுர்வீ கிருஷானு மருதம்பர சம்பராணி என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவித்த முறையில வேணுகானத்தை நாம்ளும் அனுபவிக்கிறதுனால நாம்ளும் கூட தன்யாளாக ஆயிட்டோம் என்றுதான் நினைச்சுக்கணும். அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினாலையும் ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம எல்லோரும் தன்ய தன்யர்களாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.